அழகூரில் பூத்தவளே, என அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என மார்போடு சேர்த்தவளே, புனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்ப, உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்ப, அழகூரில் புத்தவளே என அடியோடு சாய்த்தவளே. அடியோடு சாய்த்தவளே,